ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമഃ. പ്രശമിത ഹയമേധവ്യാപദം പദ്മയോനേഃ ശ്രിതജന പരതന്ത്രം ശേഷഭോഗേ ശയാനം ശരണമുപഗതാസ്മ ശാന്ത നിശേഷ ദോഷം ശതമഖ മണിസേതും ശാശ്വതം വേഗവത്യാഃ. ഏഴാവത് പദ്യം ശ്രീ വേഗാസേതു സ്തോത്രം. പ്രശമിത ഹയമേധ വ്യാപദം പദ്മയോനേഃ ശ്രിതജന പരതന്ത്രം ശേഷഭോഗേ ശയാനം ശരണം ഉപഗതാഃ സ്മഃ ശാന്ത നിശേഷ ദോഷം ശതമഖ മണിസേതും ശാശ്വതം വേഗവത്യാഃ. ഇതിനുടേ പൊരുൾ എന്നാണ് മുതല പാർത്തുള്ള അർത്ഥം. അത് തിരിഞ്ഞിട്ടാൽ കൂടെ മേലെ സംസ്കൃതങ്ങളെല്ലാം പാക്കലാം. എന്ന നേരെ സംസ്കൃതം കൊണ്ടു പോകുന്ന சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். முதல்ல என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னா, சரணம் உபகதாக ஸ்மஹ, நாங்கள் சரணம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். யாரேன்னு கேட்டா அந்த எம்பெருமானே, வேகாசேத்து எம்பெருமானே. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, அதற்கு தான் பத்மயோனேகே பிரசமித ஹயமேத வியாபதம். பிரம்மா பத்மயோனிகி பிரம்மா, பிரம்மாவனுடைய வேள்வியை காத்தவன். ஸ்ருதஜன பரதந்திரம், சேவிச்சவாளுக்கு இவன் பரதந்திரனா இருக்கான். தன்னை சரணம் அடைந்தவர்களுக்கு இவன் அடங்கி நடக்கிறானா. அந்த பாம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறான். எந்த விதமான குற்றமும் மற்றவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அணை சேது, அது இந்திரனில ஒரு நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த அணை, அதை வேகவதியினுடைய அந்த அணையை நாம் சரணம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். தான் இந்த பத்தியத்தினுடைய அர்த்தம். ஒரே கிரியாபதம் தான் சரணம். இன்ஃபேக்ட் கிரியாபதம் கூட சொல்ல முடியாது. சரணம் உபகத்தாக ஸ்மஹான்றது சம்ஸ்கிருதத்தில் இது ஒரு விசேஷம். அது ஆகத்தவான் அப்படின்னு சொன்னால் அது கிரியாபதம் கிடையாது. கிரியாபதம்னு சொன்னால் அந்த லக்காரத்தோடு இருக்கக்கூடியது தான். ஆகச்சாமி, ஆகச்சம், ஆகச்சதி இப்படிலாம் சொன்னால் அது கிரியாபதம்னு அர்த்தமாக இருக்குது. ஸோ ஆகத்தவான்னு சொன்னால் அது வேறு பிரத்யேகம். அதாவது சம்ஸ்கிருத மொழி வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கணும்னு சொன்னால், பிரகிருதி பிரத்யம் ரெண்டு சேர்ந்து தான் சம்ஸ்கிருத மொழியே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி மகரிஷிகள்லாம் அதை பக்குவப்படுத்தி வச்சுருக்கா. பிரகிருத்தியாக பிரகிருதி ரூபத்தில் இயற்கையான அதற்கு இயற்கையான ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் சிலது இருந்துட்டு இருக்கும். அவைகள் கூட வந்து பிரத்யங்கள்னு சிலதெல்லாம் செய்கிறோம். இந்த பிரகிருத்தியும் பிரத்யமும் செய்கிறச்சே பதமாக கிடைக்கிறது. அப்படி சேரும்பொழுது அது சுபந்தம், அதாவது நவுனாவும் கிடைக்கலாம், அல்லது திங்கந்தம் வேர்பாவும் கிடைக்கலாம். இந்த ரெண்டும் இல்லாமல் கிருத்து தத்தித்தம் நிறைய இருக்கு, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்படி ஏகப்பட்ட ஃபார்ம்ல வந்து இந்த காம்பினேஷன்ஸ் வரலாம். ஸோ ஒரே தாத்துலேருந்து ஏகப்பட்ட ரூபங்கள், ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் நமக்கு கிடைக்கிறது. இப்போ கம் கச்சுன்னு சொல்லுவோம். கம் கச்சுன்னு சொன்னால் அது செல்வதற்கு, கமனே கத்தி அர்த்தம்னு சொல்லுவாங்க. அதில் பார்க்கச்சே கச்சதி, கச்சாமி இதெல்லாம் லக்காரத்தை சேர்ந்தது. லக்காரம்னா அந்த டென்சஸ், லட் லக்காரம், லங் லக்காரம்னு சொல்லுவாள், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, அந்த ரூபங்கள். இதுலேயே கதவான், கதஹ, கந்தும் இப்படி ஏகப்பட்ட இதில் இந்த பிரத்யங்கள் வந்து சேரும். சேரச்சே அந்த வேறு விதவிதமான ஃபார்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். மேலும் உபசர்க்கங்கள் தனியாக, அது சேர்ந்தவொடனே இன்னும் பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கறது எல்லாம் சேர்ந்துட்டு. எதுக்கு இதை விஞ்ஞாபிச்சோம் சொன்னால், இப்போ ஒரு வாக்கியத்தை நம்ம முடிக்கச்சே ஒரு வேர்பில் முடிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த வேர்புன்றது கிரியாபதம், அதாவது வெறும அந்த கச்சாமி கச்சதி அந்த ஃபார்மில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் இந்த மாதிரி அகம் ஆகத்தவான், நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சரணம் உபகதாக, சரணம் உபகச்சாமக அப்படின்னு சொன்னால் கிரியாபதமாக வரும். சரணம் உபகத்தாகான்னு சொல்லச்சு அது வேற ஒரு பிரத்தியம். சரியா, கம் அதே தாத்து தான், அடைதல்ன்ற அர்த்தத்துலேயும் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் கத்தி அர்த்தம் செல்லுதல்ன்றது எல்லாமே அடைதல்ன்ற அர்த்தத்துலேயும் வரும். உபனா நெருங்கி, கதாகனா அடைந்து விட்டோம். ஸ்மஹ அஸ்மை ஸ்வஹ ஸ்மஹான்னு சொல்லுவா. அதாவது உபகதோஸ்மி, உபகதோஸ்மி அப்படின்னு சொன்னால் நான் அடைந்தவனாக இருக்கின்றேன். உபகதாக ஸ்மஹான்னு சொன்னால் நாங்கள் அடைந்தவர்களாக இருக்கின்றோம், நாம் அல்லது நாம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். அது பன்மையில் பிரயோகம். சரணம் உபகதாக ஸ்மஹ, சரணம் உபகதா ஸ்மஹ, சரணாகதியை செய்தவர்களாக இருக்கின்றோம், சரணமடைந்தவர்களாக இருக்கின்றோம். யாரை அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் மிச்ச பதங்கள் தான். சில பதங்கள் ஷஷ்டி விபக்தியில் இருக்குது, ஆறாம் வேற்றுமையிலிருக்கு. சில பதங்கள்லாம் தித்திய விபக்தி, இரண்டாம் வேற்றுமையிலிருக்கு. ஏன்னா யாரை சரணமடைந்தோம் அதுதான் கேள்வி. அந்த தித்திய விபக்தியில் இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஷஷ்டி விபக்தி. உதாரணத்துக்கு பத்மயோனேகே பிரசமித ஹயமேத வியாபதம். பத்மயோனேகேன்றது ஷஷ்டி விபக்தி. பத்மயோனிஹி பிரம்மா, பத்மயோனேகேன்றது அவனுடைய, பத்மயோனியினுடைய அதாவது பிரம்மாவினுடைய. பத்மயோனேகன பத்மயோனி ஆகிய பிரம்மாவினுடைய பிரசமித ஹயமேத வியாபதம். ஆபதம், ஆபத், ஆபதாம் அபகர்த்தாரம் சொல்லுவோம் ஸ்லோகம். ஆபத்து, ஆபது அப்படின்னா டேஞ்சர். வி ஆபதம் வியாபதம், அந்த உபசர்க்கத்தோடு சேர்ந்துருக்கு சரியா. வியாபதம் எதில் வியாபதம்? இப்போது அயமேத, அயமேத யாகம் பண்ணச்சு அங்கே ஒரு ஆபத்து வந்தது. யாருடைய ஹயமேதம் அப்படின்னு சொன்னால் அந்த பத்மயோனேகன்னு தனியாக வெளில போட்டுட்டார். பிரசமித்த ஹயமேத வியாபதம், பிரசமித்தன்னு சொன்னால் சரியாக்கப்பட்ட அதாவது நீக்கப்பட்ட சாந்தப்படுத்தப்பட்ட. ஹயமேத யாகத்திற்கு வந்த ஆபத்தை போக்கியவன் அப்படின்னு அர்த்தம். எவனால் அயமேத யாகத்துக்கு ஏற்பட்ட ஆபத்தானது தீங்கானது போக்கப்பட்டதோ போக்கடிக்கப்பட்டதோ அவன் தாத்பரியம் அப்படி அர்த்தம் சொன்னான். அதான் பிரசமித்த ஹயமேத வியாபதம், ஒரே பதம், எல்லாம் சேர்ந்து பகவானை குறிக்கிறது. சமஸ்த பதம் சொல்லுவோம், ரொம்ப டீட்டெயில்டா போக வேண்டாம். சமஸ்த பதம் ரெண்டு பதங்கள் சேர்றது, சேர்ச்சி சம்பந்தம் நம்ம மனசுல தெரிஞ்சாதான் அர்த்தம் பண்ண முடியும். ஹயமேத வியாபதம் சொன்னா ஹயமேதத்தினுடைய வியாபதம். பிரசமித ஹயமேத வியாபதம்ன்றது ஒரு பகுபிரீகி சமாசம் சொல்லுவோம். அதாவது இந்த அஸ்வமேத யாகத்துக்கு வந்த தீங்கினை தீங்கு எவனால் போக்கடிக்கப்பட்டதோ அவனை அப்படின்னு தாத்பரியம். அதற்கு பிறகு ஸ்ருத ஜன பரதந்திரம், ஸ்ருத ஆஸ்ரித எல்லாம் ஒரே அர்த்தம். மறுபடியும் சரணாகதி செய்தவர்கள் அல்லது தன்னை அடைந்தவர்கள் பக்தர்கள்னு அர்த்தம். ஸ்ருத ஜன பரதந்திரம், பரதந்திரகன்னு சொன்னால் அவர்களுக்கு இவன் பரதந்திரனாக இருக்கின்றான். நீங்கள் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. நான் சுதந்திரம் கிடையாதுன்றான் பகவான். இது ரொம்ப ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு பாவம் இது. கீதையில் வரைச்சே கூட ஞானித்து ஆத்மைவ மே மதம் அப்படிங்கிறான் பகவான். அந்த ஞானி இருக்கானே அவன் என்னுடைய ஆத்மாங்கிறான். இவன் சர்வஸ்ய ஆத்மா, எல்லாத்துக்கும் இவன் ஆத்மாவாக இருக்கான். எனக்கு ஆத்மாவாக ஞானி இருக்கான்னு சொன்னால் என்னடா அது திருப்பி குழப்பமாக இருக்கு. இவனுக்கு அவன் ஆத்மா, அவனுக்கு இவன் ஆத்மான்னு போயிட்டுருக்கான் சொன்னால் அப்படி அர்த்தம் இல்லை, என்னுடைய உயிர்னு அர்த்தம். அது மாதிரி பரதந்திரனாக இருக்கான்னு சொன்னால் பிரம்மன் சர்வ சுதந்திரனாச்சுன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவ்வளவு சுதந்திரனாக இருந்தாலும் அந்த சுவாதந்திரத்தை வச்சுட்டே அந்த பக்தனுக்கு பரதந்திரனாக இருக்கான். அது நிறைய சம்பிரதாயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விசேஷமாக பார்க்குறோம். இந்த பாண்டுதங்க விஷயங்கள்லாம் மறக்கச்சே கூட பகவான் சொன்னால் இங்கே உட்காருன்னா உட்கார்ந்துருக்கான். கிருஷ்ணனுடைய இதில் பார்க்கச்சே எவ்வளவு காரியங்கள் பண்ணிருக்கான். அபிஷ்ட ஜனங்களுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடியவனை சேஷ போகே சயானம், சயானம் தான் இங்கே நமக்கு தேவை. எங்கன்னு கேட்டால் சேஷ போகே, அது சப்தமே பக்தி. பாம்பு படுக்கையில் அர்த்தம். ஆதிசேஷனது உடலில் ஷயானம், ஷயானக அப்படின்னா உறங்கிக் கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஷயானகன்னு சொன்னான், ஷேதேனா அது கிரியாபதம், உறங்குகின்றான் அப்படின்னு அர்த்தம். ஷயானகன்னு சொன்னால் உறங்கிக் கொண்டிருப்பவன் அர்த்தம். ஷயானம் அப்படின்னு சொன்னால் உறங்கிக் கொண்டிருப்பவனை, தித்தியா விக்தி இரண்டாம் வேற்றுமைக்கு வந்துடும். உறங்கிக் கொண்டிருப்பவனை, பாம்பு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருப்பவனை. சாந்த நிசேஷ தோஷம், இப்போ இதெல்லாம் தோஷமாக ஆகாதா இவனுக்கு? இவன் வந்து இத்தனை காரியங்கள்லாம் பண்ணுறான், சம்சார லோகத்தில் வந்து காரியம் பண்ணுறான், பக்தர்களுக்கு போய் அடிபணிந்து இருக்கேன்னு சொல்கிறான், படுத்துருக்கேன்னு சொல்கிறான். இவ்வளவு இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ஒரு பரபிரம்மமானது அப்படியே இதுவாக இருக்க வேண்டாமா, எந்த விதமான விகாரமும் இல்லாமல் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னால் சாந்த நிசேஷ தோஷம், எல்லாம் அவனுடைய லீலை. எல்லா தோஷங்களும் எவனிடத்தில் சமணிக்கப்பட்டு இருக்கின்றனவோ அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் தோஷமே இல்லாதது வந்து அந்த இடத்துல அர்த்தம். ஏன்னா அப்படிலாம் அர்த்தமாக என்ன ஆகுன்னா, ஒருவேளை தோஷம் வந்து இவர் ஆரோக்கியமாக இருக்கின்றார் அப்படின்னு பார்த்து சொல்கிறோம். ஆரோக்கியமாக இருக்காருன்னு சொன்னால் நோயே வந்ததில்லை அர்த்தம். நோய் வந்து மாற்ற சாப்பிட்டு ஆரோக்கியமாயிட்டார். அப்படி பகவானுக்கு தோஷம் இருந்து போய்த்தான் கேட்டால் அப்படி கிடையாது. பட் இப்படி தான் சொல்லணும் அதை. அது ஒரு சுவாரஸ்யத்துக்காக அது மாதிரி சொல்கிறான். ஸோ சாந்த நிசேஷ தோஷம்னு சொன்னா அர்த்தம்னா முக்தனுக்கு வேணால் அதை சொல்லலாம், கரெக்டாக பொருந்தும். அவனுக்கு தோஷங்கள் இருந்தது, சம்சார உலகத்தில் இருந்தான், திருப்பியும் தோஷங்கள் நீங்கி போயிட்டான்னு. பட் பகவானிடத்தில் வந்து அப்படி சொல்ல முடியாது, தோஷமே இல்லைன்னு அர்த்தம். எந்த விதமான அவனுக்கு கலங்கமோ தோஷமோ அவனுக்கு கிடையாது, அப்படிதான் தாத்பரியம். அதற்கு குற்றமற்றவனாய் அர்த்தம். மேலும் இங்கே என்னவா இருக்கான் இப்போ, சதமக மணி சேத்தும். சதமக அப்படின்னு சொன்னால் இந்திரனுக்கு பெயர், சதம்னா நூறு, மகம்னா யாகம், நூறு யாகம் பண்ணி இந்திரனானான், அதனால் சதமக மணி. அந்த இந்திரநீல கல்லை போன்ற ஒரு நிறம் அவனுக்கு, அல்லது அந்த இந்திரநீல மணியாலேயே ஆகிய அந்த அணை. சேத்தும் சேத்துகுனா சேத்து அணை, சேத்துன்னா அணையை, அந்த எம்பெருமானை. சரணம் உபகதாக ஸ்மக, நாம் சரணம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறோம், நம்ம சரணாதியை பண்ணிட்டு நம்ம மறந்து போயிடுறோம். இந்த மாதிரி ஸ்தோத்திர பாடத்தை அர்த்த அனுசந்தானம் நினச்சி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சரணாதி பண்ணிக்கோம், நாம் பிரபன்னர்கள்னு. அதுக்கு தான் சுவாமி இந்த மாதிரி பத்தியங்கள்லாம் எழுதியிருக்க. ஆக ஒரு அன்பயத்தோடு சொல்லணும்னா, பத்மஜோனேகே பிரசமித ஹயமேத வியாபதம் ஸ்ருதஜன பரதந்திரம் சாந்த நிசேஷ தோஷம் சேஷபோகே சயானம் வேகவத்தியாக சாஸ்வதம். சாஸ்வதம் பதம் விட்டு போயிட்டு, சாஸ்வதம்னா நிலையான. இது உண்டாச்சே, இதற்கு ஒரு அழிவு உண்டோ அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய சதமாக மணி சேத்தும், இந்த நில கற்களாலான அந்த அணையான எம்பெருமானை, அணையான எம்பெருமானை சரணம் உபகதாக பயம். பயம்ன்றதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம், பயம் தான் நாம்னு அர்த்தம். ஆனால் அந்த இடத்துல பயம் பதம் இல்லை, அது அண்டர்ஸ்டுட். அர்த்தம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வாக்கிய பூர்த்திக்காக ஒன்று நம்ம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பயம் சரணம் உபகதாக ஸ்மஹ அப்படின்னு போட்டுக்கலாம், சரியா? இதான் ஏழாவது பத்தியம், ஸ்ரீ வேகாசேத்து ஸ்தோத்திரம்.